கொண்டது. ஒரு தத்தை கடிதத்தை தன்னெஞ்சே உள்ளே வாசிக்க அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. நீ நிலவுக்கு பிறந்தவளா, பொறுத்திரு இன்று மலருக்கு திறப்பு விழா. உன்னை வந்து பாராமல் தூக்கம் தொல்லையே, உன்னை வந்து பார்த்தாலும் தூக்கம் இல்லையே. ஒரு பாரம் உடை மீறும் நிறம் மாறும் கனியே. தப்பி போக கூடாது. அதிகாலை சுகவேளை உன் போலை வந்தது. அதிகாலை சுகவேளை உன் போலை வந்தது. பெண்மை பாரம் தாங்குமா அந்த இடை ஒரு விடை சொல்லுமா. என்னை தேர்ந்த உன்னுள்ளம் மாறுமா. தங்கம் என்ன சுட்டாலும் சாரம் போகுமா. இளங்கோதை ஒரு பேதை இவள் பாதை உனது. மலர் மாலை அணியாமல் உறங்காது மனது. இது போதும் சொர்க்கம் வேறு. அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. அதிகாலை சுகவேளை உன் ஓலை வந்தது. காதல் சொன்ன காகிதம் பூவாய் போனது. வானில் போன தேவதை வாழ்த்து சொன்னது. ஒரு தத்தை கடிதத்தை தன் நெஞ்சுக்குள்ளே வாசிக்க அதிகாலை சுகவேளை உன் போலை வந்தது. அதிகாலை சுகவேளை உன் போலை வந்தது.